பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே, நீலக்குயிலே, சோலைக்குயிலே, பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே. பாடி பார்க்கலாம் புது தேவாரம், பாடும் பாட்டிலே நீயாதாரம். நீலக்குயிலே, சோலைக்குயிலே, பாடி பறக்கும் என் பாட்டுக்குயிலே. பாடும் பாட்டிலே நீயாதாரம்.